தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் 1 ஏக்கருக்கான, அதாவது 1 ஏக்கர் 20 சென்டி இருக்கும், அதில் அறுவடையை முழுசாக முடித்தாச்சு. சொர்ணமசூரி, அதாவது நெல் மிஷின் இயந்திரத்தில் 2 டேங்க் வந்துச்சு. விதைச்சதோடு அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இடுபொருளும் கொடுக்கவும் இல்லை, களை எடுக்கலை, விதைச்சதோடு அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண கிடையாது. கடைசியாக தண்ணி பத்தாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சோலார் இருக்கிறதுனால ஒரு தண்ணி மட்டும் கொடுத்தோம். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நின்றுக்கிட்டு இருந்தது கீழே அதிகமான உயரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தது, கொஞ்சம் சாஞ்சது மாதிரி இருக்கும். நம்மளுடைய நிலத்திலே இப்போ அதிகமான நெல் கொட்டி கிடக்கு, அதாவது எப்படின்னா வெட்டும்போது கீழே சாஞ்சதுனால கீழே நிறுத்தி கொடுத்ததுனால இது பண்ணியிருக்கு. நல்ல மகசூல், நல்ல ஒரு ஆனந்தமான விஷயமா இருந்துச்சு. இது வந்துட்டு ஐயாவுக்கும், அதுபோக இதில் பெரும் உதவியாக இருக்கிற ராஜதுரனே, ரமேசனே, செந்திலனே, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவதுனாலும் வந்து பார்த்துக்கிட்டு எங்களுக்கு உதவி பண்ணுற விஏஓ சார், பிரபாகர், எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.